நேரத்துல கோலம் போட்டு பார்க்கலாமா, நல்ல நாதஸ்வரம் ஊத வச்சு மேளம் தட்டி கேட்கலாமா. மெத்தவொன்னும் தேவையில்லை, கத்துக்கொள்ளும் பாடமில்லை, மொத்தமா பூத்தமுள்ள வித்தையுள்ள வேடலப்புள்ள. படிச்சா வருமா, புடிச்சா விடுமா, நினைச்சா தருமா, இருமா கொடுமா. செய்து தீரவும் இல்லை புதுமாங்கனியே, கோழி கூவும் நேரத்துல கோலம் போட்டு நல்ல நாதஸ்வரம் ஊத வச்சு மேளம் தட்டி. முத்தத்துல மாலை கட்டு, வெக்கத்தையும் ஓரங்கட்டு, மொத்தமா கேட்கணுமா அள்ளி அள்ளி அணைச்சுக்கிட்டு. தனியா வரவா தனவா பதமா, எப்போதும் விருப்பப்பட்டு எழுதுங்க பாட்டு. பொன்னார உடல் இருக்கு, உடலுக்குள்ளே கடல் இருக்கு, கண்ணான மாமனுக்கு கடன் கணக்கு. கோழிக்கு நேரத்துல கோலம் போட்டு பார்க்கலாமா, நல்ல நாதஸ்வரம் ஊத வச்சு மேளம் தட்டி கேட்கலாமா. அட கேட்காத சங்கதி எல்லாம் கேடு, அப்படி பார்க்காத இன்னைக்கு நல்ல நாடு. அரே வா வா வா வா, கோழி கூவும் நேரத்துல கோலம் போட்டு பார்க்கலாமா, நல்ல நாதஸ்வரம் ஊத வச்சு மேளம் தட்டி கேட்கலாம்.